ಕೈಲಾಸನಾಥನೆ ಕೈವಲ್ಯ ರೂಪನೆ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರ ನಮೋಸ್ತುತೆ ಮಹಾದೇವ ಶಂಕರ ಮಹೇಶ್ವರ ದೇವಿ ಮನೋಹರಿ ಪಾರ್ವತಿ ಮಹೇಶ್ವರಿ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರಿ ನಮೋಸ್ತುತೆ ಕಾರುಣ್ಯದಾಯಿ ಕೈವಲ್ಯ ರೂಪಿಣಿ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರಿ ನಮೋಸ್ತುತೆ ಭಕ್ತ ರಕ್ಷಕ್ಕಾಗಿ ಜನ್ಮ ಮಾರ್ನ ಸರ್ವ ಪಾಲಕ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರ ನಮೋಸ್ತುತೆ ಮುಕ್ತಿ ತೇಡಿ ಆಯಿರಂಗ ನಿನ್ನೆಯೂ ಭಜಿಕೆಯಾಯ್ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರ ನಮೋಸ್ತುತೆ ನಿಂದೆ ಜನ್ಮ ಚರಿತಮಿನ್ನ ಪಾಡಿಡಾನ ಅನುಗ್ರಹಂ ತನ್ನಿಡಾನ್ ಮಡಿಚಿಡಲ್ಲೆ ಶಂಕರ ನಮೋಸ್ತುತೆ ನಿತ್ಯ ದರ್ಶನಂ ನಡತ್ತಿ ಪುಣ್ಯನಾಯ್ ಮಡಂಗಿಡು ಭಕ್ತನಾಗು ಬ್ರಾಹ್ಮಣನು ಸಂಕಟಂ ಭವಿಕೆಯಾಯ ಮಾಸಮೊಂದು ಮಾರಿಯೊರ ಬ್ರಾಹ್ಮಣನ ನಿತ್ಯವೂ ದೇವದೇವಿ ದರ್ಶನಂ ಅಸಾಧ್ಯಮಾಯಿ ತೀರ್ನು ಪೋಲ್ ಸಂಕಡಂ ಪರಂಜು ವಯೋ ವೃದ್ಧನನ್ನು ಪೋಣಿಯ ಶಂಗಯೋಡೆ ಆಶ್ರಿತನಾಂ ಚಾತ್ರನೊತ್ತು ಯಾತ್ರಯಾಯ ಮನಸಲಿಂಗ ಹರನು ಮನ್ನು ಬ್ರಾಹ್ಮಣಂದೆ ಕೂಡೆಯ ಕುಡೈಲೇರಿ ವನ್ನು ಕುಳಕ್ಕರೈಲನ್ನಿರಂಗಿಪೋಲ್ ಕಡವಿ ನಿನ್ನ ಭೂಮಿಯೂ ಪಿಳರ್ನು ಮಹಾದೇವನ ಕಿಣರರಿಗಿ ವನ್ನ ಸ್ವಯಂ ಶಿಲಯದಾಯಿ ಮಾರಿಪೋನ್ ಸಕಲರೂ ಮರಿನ್ನು ಸಾಕ್ಷಾತ್ ಶಂಕರಂದೆ ಸಾನ್ನಿಧ್ಯಂ ಅವಿಡೆ ಮಹಾಕ್ಷೇತ್ರವನ್ನು ಪಣಿದು ಭಕ್ತ ಕೋಡಿಗಳು ಅರುವಿ ತಂದೆ ಕರೆಯಲಾಯಿ ಅಳಲು ದುಃಖಿ ವಾಡಿಡುಂ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರ ನಮೋಸ್ತುತೆ ವನ್ನು ದಿಚ್ಚಿಡುನ್ನ ಸೂರ್ಯದೇವನಭಿಮುಖಂ ಹರನು ಗ್ರಾಮ ಭೂಮಿ ಕಿಡಕ್ಕು ನೋಕ್ಕಿ ದರ್ಶನಂ ಪಿರಗಿಲುಂಡು ಪಾರ್ವತಿ ಪವಿತ್ರಯಾಯಿ ವಾಳ್ಗಯಾಯ್ ಕರಕಳಂಜ ಭಕ್ತಿಯೋಡೆ ಪ್ರಿಯನೆಯೂ ಭಜಿಕೆಯಾಯ್ ಕೈವಲ್ಯ ರೂಪಿಣಿ ತಿರುವೈರಾಣಿ ಕುಳಂ ವಾಳುಂ ಶಂಕರಿ ನಮೋಸ್ತುತೆ மனம் நிறைய கண்டதா மங்களமாம் மனசுமாயி வாழிடும் ரிஷபவும் கோவிலினும் வெளியிலாய் அதுலமிதுனராசியில் அம்பிகையாம் சதியுமிதா தன்யாயி வாழ்கையா பத்ரையாயி முன்னினாய் பத்ரகாளியுண்டதா தன்னிராசியில் மருவி புண்ணியனாகும் சாஸ்தாவும் கும்பராசியில் கிழக்கு தர்சனமாய் வாழிடும் மூணு லோக பாலகனாம் விஷ்ணுவே நமோஸ்துதே நாலு பூஜையுண்டதா ஸ்ரீஹரனும் நித்யமாய் மாலகன்னு போயிடான் பஜிச்சிடாம் முக்கண்ணனே நாளிதத்த நாளிதாய் புலரையுண்ட சங்கொலி பூவளத்தினிலகளால் அர்ச்சனையும் ஆரதி கூடிடுன்ன ஜனமதும் பாடுமென்னும் சங்கரா கூடு வச்ச பாபவும் ஒழிஞ்சிடான் நின் நாமவும் மினுசமாட்டும் மனசுமாய் நின்னு நின் பிரதோஷ பூஜ தொழுகுகி பிரசன்னமாகும் ஜீவிதம் கும்பமாசமெத்தியால் சங்கரனும் உற்சவம் கிராம ஹிருதயமாகவே துடிச்சிடும் ஒராரவம் வேதியிலா கதகளி மனசிலோ பஞ்சாட்சரி அஷ்டதினம் உற்சவத்தில் இஷ்டமேளம் தகிலடி தேவி மனோகரி பார்வதி மகேஸ்வரி திருவைராணி குளம் வாழும் சங்கரி நமோஸ்துதே நடதுறப்பின் ஐதிஹ்யம் சொல்லிடானின் அடியன கருணையோடு சம்மதம் நல்கணே மகேஸ்வரி தேவனுள்ள நேத்யவும் பொறுக்கிய அலங்காரியாய் தேவி அன்னும் ஏகையாய் நின்னு திடப்பள்ளியில் ஆருமில்லா நேரத்து எத்தி நோக்கி பிராமணன் தேவியே கண்ட அற்புதத்தால் பகவதி என்னார்த்து போய் கோபமோடே தேவிய ചിന്തിച്ചു നിന്ന നേരമാ പാപമോടെ ബ്രാഹ്മണനും ചൊല്ലിനാൻ ക്ഷമാപണം. അലിവുണർന്ന ദേവിയും അരുളിയന്ന ശാന്തയാൻ ധനുവിൽ മാത്രമെത്തിടാം തിരുവാതിര നാളിൽ ഞാൻ. പന്തിരണ്ടു ദിവസങ്ങൾ ദർശനം ഞാനേകിടും, വന്നവർക്കനുഗ്രഹം നൽകിടാനായി നിന്നിടും. കന്യകൾക്കുമാംഗല്യം അഗതികൾക്കൊരാശ്രയം കലിയുഗത്തിൽ രക്ഷയും നൽകിടുമീ പാർവതി. അക്ഷതവും പൂക്കില ദീപവുമായി പുഷ്പിണി നട തുറക്കും നാളതിൽ നടയിലെത്തി നിൽക്കയാ. നട തുറക്കാൻ സമ്മതം ചോദിച്ചിടും പുഷ്പിണി, അതിനു വേണ്ട സമ്മതം നൽകിടും തിരുമേനിയും. നട തുറക്കും ശാന്തിയും ദീപങ്ങൾക്കു നടുവിലായി വിഴി തുറന്നനുഗ്രഹിക്കും സുന്ദരിയാം പാർവതി. രാപ്പകലും സാക്ഷിയായി സ്തുതിയുണർത്തും പുഷ്പിണി, തൊഴുതു നിൽക്കും ഭക്തരിൽ പുണ്യമായി ശങ്കരി. നടതുറപ്പ് കാലത്ത് മഞ്ഞളാൽ അഭിഷേകം, പടയിൽ വെച്ച് തൊഴുകുവാൻ നല്ലൊരു വാൽ കണ്ണാടി. താലിയും മുറി ചാർത്തലും തങ്ക നിറ പുടവയും സ്വയം വരത്തിനർച്ചന തിരുമധുരം നൈവേദ്യം. നെയ്വിളക്കുകൾ കൊളുത്തിയും തെച്ചിമാല ചാർത്തിയും ബ്രാഹ്മണി പാട്ടുണരും നേരം ശാംഭവിയെ ധ്യാനിച്ചും. നൂറു നൂറല്ലായിരം വന്നു തൊഴും നാളിതിൻ തിരുവൈരാണിക്കുളം വാഴും ശങ്കരി നമോസ്തുതേ. ലക്ഷമെത്തി ധന്യരായി ശാപമോക്ഷം നേരിടും പന്തിരണ്ടു ദിവസങ്ങൾ സ്വർഗമായി ഗ്രാമവും. ഇഷ്ടവരം നേടിയ കന്യകമാർ പോയിടും, ഇഷ്ടമുള്ള പുരുഷനെ മാംഗല്യവും ചെയ്തിടും. ും ஆறு காணுவாய். முந்து பார்த்தி சீருவில் சந்தான சௌபாகியமும் நல்கிடும் மகேஸ்வரி. நன்றி சொல்லி அம்மமார் தொட்டிலிட்டு தொழுகவே சந்திர சூட காமினி சந்தனவும் நல்கிடும். பந்திரண்டு திவசவும் கழியும் புண்ணிய சந்தியில் பாட்டு துறைக்குள்ளில் நின்னும் கொண்டு வரும் தேவியே. மனப்பிரஜகளும் பின்னே திருமேனியும் புஷ்பினியும் வந்து நிற்கி நடையடைக்கும் நேரமாய். புஷ்பினி தன் வாக்கினால் நடையடைக்கும் சாந்தியும் புஷ்பவ்ருஷ்டி பெய்து நீங்கும் தாரகளும் திங்களும். அனுபவம் சொல்லிடுன்னு பக்தரும் அத்தமேலி ஆசிரிதரி ரக்ஷயான சங்கரே. ஆதிவியாதி மாறிடும் க்ஷுத்ரமொக்கி நீங்கிடும் தாலி பாக்யமாயிடும் கன்ய தன்யாயிடும். ஒன்று வந்து தொழுகுகில் பின்னே என்னும் வந்திடும் கண்ணு கூட்டி சங்கரியில் நின்னு நின்னலிங்கிடும். சங்கரனே கை தொழாம் சங்கரியே கை தொழாம் கணபதியே கை தொழாம் சாஸ்தாவினே கை தொழாம். அம்பிகையே கை தொழாம் விஷ்ணுவினே கை தொழாம் காளியேயும் கை தொழாம் ரிஷபத்தே கை தொழாம். மன்னவரான் கை தொழாம் நல்லதினாய் கை தொழாம் சங்கரனே சங்கரியே கண்டு கண்டு கை தொழாம். சம்போ மகாதேவ சங்கரா மகேஸ்வர சங்கடங்கள் நீங்கிடான் நின்ற பாதம் கை தொழாம். கைலாசநாதனே கைவல்யரூபனே திருவைராணி குளம் வாழும் சங்கரா நமோஸ்துதே.